சிஸ்டி பண்ணி அனுப்புறோம். இங்க இருந்து தப்பு பண்ணிட்டு இருக்க அவன் பெருமாள் பார்க்கிறான் குழந்தை குடிச்சிருக்காரு வராது எடுத்துறாங்க எடுத்தோ எப்படி கொடுக்குறானோ அப்படி பண்றான் நயத்தை பண்றான் எல்லாம் Yeah. மாமா மாமா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பட்டபன பவன சைடு கொஞ்சம்